சகோதரர்களே, இந்த வாரம் திருக்குறான் வாரம். இந்த மாதம் திருக்குறானுடைய மாதம். திருக்குறானுக்கும் இந்த மாதத்துக்கும் என்ன சம்பந்தம்? நாம் ரமலான் மாதத்தினுடைய சிறப்புகளை விளங்கியிருக்கின்றோம். ரமலான் மாதத்தை எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம். நாம் காலம் முழுவதும் கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம் ரமலான் மாதத்தின சிறப்பை பற்றி. ஒரு ஃபர்து செஞ்சா 70 ஃபர்துடைய நன்மை, ஒரு சுன்னத்தை செஞ்சா ஒரு ஃபர்து செஞ்ச நன்மை, சொர்க்கத்திலே வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்திலே வாசல்கள் மூடப்படுகின்றன, இந்த மாதிரி வார்த்தைகள், இந்த மாதிரி சிறப்புகள்லாம், ஃபதாயில்லாம் நிறைய கேட்கிறோம். அது மட்டுமல்ல, இந்த ரமலான் மாதத்திலே தான் அல்லாஹ் ஜலஷானு தான் நமக்கு நோன்பையும் கடமையாக்கி இருக்கின்றான். ஐபெரும் கடமைகள் முக்கியமான கடமையாகிய நோன்பை கடமையாக்கி இருக்கின்றான். இவ்வளவு சிறப்புகளையும், சிறப்பு வாய்ந்த இந்த நோன்பையும் இந்த ரமலான் மாதத்திலே அல்லாஹ் ஏன் கடமையாக்கினான்? ரமலான் எதற்காக வேண்டி அல்லாஹ் தேர்ந்தெடுத்தான்? 12 மாசம் இருக்குது, இந்த 12 மாசத்துல ஏன் ரமலான் அல்லாஹ் இவ்வளவு சிறப்பா சேர்ந்தெடுத்தான் அப்படின்னு சொன்னா, அதுக்குரிய காரணத்தை அல்லாஹ் சொல்றான். நோன்பு கடமையாக்கப்பட்ட ஆயத்தை அல்லாஹ் சொல்லிட்டு, மூமின்களே உங்கள் மீது முன்சென்ற சமுதாயத்தினரை போட்டு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது உங்களிடத்துல இறையச்சத்தை உருவாக்கி கொள்வதற்காக அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி, ஏன் அல்லாஹ் இந்த ரமலான் மாதத்தை தேர்ந்தெடுத்தான் என்பதற்கு விளக்கம் சொல்கிறான். ரமலான் மாதம் எப்படிப்பட்டது என்றால், உன்சில பீஹில் குர்ஆன், அந்த ரமலான் மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டது. ரமலான் மாதத்தில் தான் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினார். அது குர்ஆன் அருளப்பட்ட மாதம் என்பதனால் இந்த மாதத்திற்கு அல்லாஹ் இவ்வளவு சிறப்புகளை கொடுத்தான் என்று அல்லாஹ் ஜலஷானு தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். அந்த அடிப்படையில் சகோதரர்களே, ரமலான் மாதத்திற்கும் குர்ஆனுக்கும் எப்படிப்பட்ட தொடர்பு என்றால், ரமலான் மாதத்திற்கு இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறது என்றால், இவ்வளவு சிறப்பும் ரமலானுக்கு கிடைத்தது குர்ஆன் இறக்கப்பட்டதனாலதான். ஆகவே இந்த குர்ஆனோடு நமக்குள்ள தொடர்பு, நமக்குள்ள உறவு சரியான உறவாக இருக்க வேண்டும். குர்ஆனுக்கு நமக்கு மத்தியில் தொடர்பு பரிபூர்ணமான தொடர்பாக இருக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு நம்ம குர்ஆன் எதற்காண்டி பயன்படுத்தப்படுது, எப்படிப்பட்ட உறவாக இருக்குது நமக்கு குர்ஆனுக்குள்ள உறவு, எப்படிப்பட்ட உறவா இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பட்டு துணியால சுத்தி வீட்டு குரான் இருக்கும், குரான் எல்லாம் வீட்டே இருக்காது. ஆனா பட்டு துணியால சுத்தி என்ன பண்ணுவோம், கைப்படாத இடத்துல வச்சிருவோம். கைப்படாத இடத்துல வச்சிரு சகோதரன். நாம இன்னைக்கு கைப்படாத இடத்துல வைப்போம் என்றால், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், நம்முடைய அடுத்த தலைமுறை கண்டுபடாத இடத்துல வச்சிருவோம். குரான் கண்டுபடாது, நம்ம கைப்படாத இடத்துல வைக்கிறோம், உயரமான இடத்துல பட்டு துணியால சுத்தி வை. அடுத்த தலைமுறை அல்லாஹ் பாதுகாக்கணும், கண்டுபடாத இடத்துல கூட வச்சிருவோம். குரான பாக்குறதே பாவம், கண்ணுல பட்ட கூடாது அப்படின்னு சொல்லி. சகோதரே, அப்படி அல்ல, தினந்தோறும் குர்ஆனை நாம் எடுக்கணும், தினந்தோறும் கைப்படணும், தினந்தோறும் அந்த குர்ஆனோட புழக்கத்தை ஏற்படணும், நமக்கு குர்ஆனோட நெருக்கத்தை ஏற்படுத்திக்கணும். சகோதரே, குர்ஆன்ல இல்லாத தீர்வே கிடையாது, குர்ஆன்ல சொல்லப்படாத தீர்வே கிடையாது. ஒரு பெரிய வியாபாரி நஷ்டம் அடைஞ்சிட்டாரு, கஷ்டமாயிட்டாரு, அவர் குர்ஆனை எடுத்து பார்ப்பாரு, அவருக்கு குர்ஆன் தீர்வு சொல்லும். இன்னமா ஆள் உசுரி உசுரா, கவலைப்படாதீங்க, சிரமத்திற்கு பிறகுதான் லேசு இருக்குது, சிரமத்திற்கு பிறகுதான் லேசு இருக்குது. ஆறுதல் சொல்லு குர்ஆன். நீ எந்த சூழ்நிலையில் எந்த கண்ணோட்டத்தில் குர்ஆனை திறந்து பார்க்கின்றீர்களோ, அந்த கண்ணோட்டத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு மிகப்பெரிய ஆறுதலையும், மிகப்பெரிய வழிகாட்டுதலையும், மிகப்பெரிய தெளிவையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுப்பான். அதான் அல்லாஹ் சொல்றான், ஹுதல் லின்நாஸ் வ பையினாத்தி மினல் ஹுதா, இது நேர்வழியாகவும் இருக்கின்றது, நேர்வழி இதுதான் என்று தெளிவாக்க முடியாமல் இருக்கின்றது. இப்படிதான் அவர் ஹஸரத் ஒரு இடத்துல பயன் பண்ணிக்கிட்டாங்களாம், குர்ஆன்ல எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது, எல்லா பிரச்சனையும் தீர்வு இருக்குது அப்படின்ட்டாங்களாம். அப்ப யாரோ ஒருத்தர் இடக்கு விடக்கான ஆளே எழுச்சி, அசரத் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், அதுக்கு குர்ஆன்ல தீர்வு இருக்குதா அப்படின்ட்டாராம். அசரத் சொன்னாலும் இருக்குதுங்க, எல்லா பிரச்சனையும் குர்ஆன்ல தீர்வு இருக்கு, என்ன கேள்வி கேளுங்க, 1 கிலோ மாவுல எத்தனை பரோட்டா போடலாம், இது குர்ஆன்ல தீர்வு இருக்குதா சொல்லுங்க அப்படின்ட்டாராம். 1 கிலோ மாவுல எவ்வளவு பரோட்டா போடலாம், குர்ஆன்ல இருந்து தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டாராம். அசரத் என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஒரு தெரிஞ்ச ஒருத்தர் எழுப்பி வாசல்ல பரோட்டா கடை இருக்குது அவன்கிட்ட போய் கேட்டு வாங்க அப்படின்ட்டாராம். அவன் அவன் கேட்டு வந்தா நான் சொன்னானா, வீட்டுக்கு போடுறதா இருந்தா 1 கிலோ மாவுல 10 பரோட்டா போடலாம், விற்கிறதுக்கு போறதா இருந்தா 20 பரோட்டா போடலாம் அப்படின்ற உடனே அசரத் அதே பதிலா சொல்லியிருக்காரு. அவ கேள்வி கேட்ட சொல்லுங்க, நான் குர்ஆன்ல இருந்து கேட்டேன், பரோட்டா கடைக்காரன் கேட்டு கே சொல்ல, நீங்க கேட்ட அந்த பரோட்டா கடை ஏன் கடை தான், உங்கள்ட சொன்னவர் ஏன் கடையோட மாஸ்டர் தான், நான் அவர்கிட்ட கேள்வி சொல்ல, குர்ஆன்ல தீர்வு சொல்லுங்க அப்படின்ட்டான். அப்ப அந்த அசரத் சொன்னா, குர்ஆன்ல இருந்தா தீர்வு சொல்றேன், குர்ஆன்ல அல்லாஹ் சொன்ன ஃபஸ்அலு அஹ்ல ஸிக்ரி இன் குன்தும் லா தஅலமூன், தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்கிட்ட கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள், தெரியாத விஷயங்களை தெரிந்தவர்கிட்ட கேட்டு கொள்ளுங்கள். 1 கிலோ மாவுல எத்தனை பரோட்டா போடுறேன் எனக்கு தெரியாது, அல்லாஹ் தெரிஞ்சுட்டு கேள்வி சொல்றான். இந்த விஷயத்துல அந்த பரோட்டா மாஸ்டர் தான் ஆலிம்சா, இந்த விஷயத்துல அவர் ஆலிம்சா, அதனால அவர் இடத்துல கேட்டு சொன்னேன் அப்படின்ட்டார். எதற்காண்டி சொல்லப்படுகிறார் சகோதரர்களே, அல்லாஹ் சொல்லாத தீர்வே குர்ஆன்ல கிடையாது, சொல்லாத தீர்வே இல்லை, எல்லா பிரச்சனையும் தீர்வு சொல்லியிருக்கான். ஆனா இன்னைக்கு நம்ம குர்ஆனை எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குர்ஆனை எப்படி ஆகிட்டோம் அப்படின்னு சொன்னா, யாராவது சக்கராத்து நேரத்துல வீட்டுல மூத்தார் நிலைமை இருந்தா, அப்பதான் அந்த கைப்படாத இடத்துல இருக்கிற குர்ஆன் கீழே இறங்கும். எதுக்காண்டி, தலைமாட்டில் உட்காந்து யாசின் ஓதுறதுக்காண்டி. இல்ல மூத்தா பிறப்பிற்கு அத்தம் போதுறதுக்காக வேண்டி. சகோதரர்களே, நான் அதை மறுக்கல. மூத்தா தலமாட்டில் உட்காந்து யாசின் ஓதுறதுனாலே நிறைய நன்மைகள் இருக்குது, சந்தேகமே இல்லை. மூத்தா பணவர்களுக்காடி குரான் போது எத்தி வைக்கிறதுல ஏராளமான சவாபுகள் இருக்குது, மறுப்பதற்கு இல்லை. ஆனால் குரான் அருளப்பட்ட நோக்கம் அதுவல்ல. குரான் அருளப்பட்ட நோக்கம் அதுவல்ல. அல்லாஹ் எந்த நோக்கத்துக்கு நேர்மையாக அல்ல. ஒரு உதாரணம் ஈஸியா புரியும் நினைக்கிறேன். ஒத்த ஒரு வீடு வாங்குறாரு, ஒரு வீடு வாங்குறாரு. அந்த வீட்டை என்ன பண்ணாரு, கட்டினாரு. கட்டி முடிச்சு உள்ள போய் பெயிண்ட் அடிச்சாரு, சுண்ணாம்பு அடிச்சாரு, டெக்கரேஷன் பண்ணாரு, இன்டீரியர் டெக்கரேஷன், அவுட்டர் டெக்கரேஷன் எல்லாம் பண்ணாரு. பண்ணி முடிச்சு லைட்டை இப்படி பொருத்தினாரு, இப்படி பொருத்தினாரு, கீழே பொருத்தினாரு, எல்லாம் பண்ணாரு. பூட்டி போட்டு வெளியே விட்டாரு, போச்சு. மேல ஏதோ கலந்து போச்சு. அட, வீட்டை சுத்தம் பண்றது அவசியம் தான், லைட் செக் பண்றது, ஃபேன் செக் பண்றது, எலக்ட்ரிக் செக் பண்றது எல்லாம் அவசியம் தான். ஆனா குடி இருக்கிறதே நோக்கம், ஒன்னு நீ குடி இருக்க, அடுத்தவங்க குடி இருக்க விடணும். அது சும்மா பொட்டியா கிடந்து அப்பப்ப அப்ப பாத்துட்டே இருந்தா நம்ம என்ன பண்ண மாட்டோம், ஒரு அறிவாளியும் சொல்ல மாட்டோம். இதோட வேற மாதிரி சொன்னா வேற உதாரணமே ஈஸியா போய் உங்களுக்கு. ஒரு கார் வாங்குறாருங்க, கார் வாங்குறாரு, கார் வாங்கி என்ன பண்றாரு, அந்த காரை துடைக்கிறாரு, நல்லா துடைக்கிறாரு, வாட்டர் வாஷ் பண்றாரு, பிரேக் செக் பண்ணி பண்றாரு, ஆயில் செக் பண்ணி பாக்குறாரு, ஆக்சிடென்ட் கொடுத்து பாக்குறாரு, ஸ்டேரிங் பாக்குறாரு, கீர் பாக்குறாரு, எல்லாம் பாக்குறாரு, எல்லாம் சரியா தான் பாக்குறாரு, ஏர் செக் பண்ணி பாக்குறாரு, எல்லாம் செக் பண்ணி பாக்குறாரு, பெட்ரோல் பாக்குறாரு, பெட்ரோல் இருக்குது, எல்லாம் செக் பண்ணி மறுபடியும் செட்ல கொண்டு போய் விட்டுறாரு. புது கார், திரும்ப மறுநாள் காலையில் கார் எடுக்கிறாரு, மறுபடியும் எல்லாத்தையும் ஒரு முறை வாஷ் பண்றாரு, எல்லாத்தையும் செக் பண்றாரு, திரும்ப கொண்டு போய் உள்ள விட்டுறாரு, திரும்ப எடுக்கிறாரு, திரும்ப உள்ள விடுறாரு, டெய்லி இப்படியே பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேட்கணும், என்னப்பா செய்யற அப்படின்றோம், என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற. காருக்கு வந்து ஏர் தான் பாக்குறது அவசியமா இல்லையா, ஆமா அவசியம். பெட்ரோல் இருந்தாலும் செக் பண்றது அவசியமா இல்லையா, ஆமா அவசியம். பிரேக்கு, கீரு, ஆக்சிலேட்டர் எல்லாம் ஸ்டேரிங் எல்லாம் வேலை செய்யறது பாக்குறது இல்லையா, அவசியமா இல்லையா, அவசியம். அதனால எல்லாத்தையும் பாக்குற, திரும்ப கொண்டு போய் விட்டுறேன். வரலாறு மதினாக்கு வந்த பிறகுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை ஜிஹாத் கடமையாக்குறான். எதிரிகள் அடிக்க வந்தாங்க திருப்பி அடிங்க பார்த்துட்டு இருக்காதீங்க, எதிரிகள் அடிக்க வந்தாங்கடா தற்காப்பு கண்டு திருப்பி அடிங்க அப்படிங்கிறான். இது வந்து இது தீவிரவாதம் இல்லை, வர்ற எதிரி அடிக்க வர்ற எதிரியே திருப்பி தாக்குவது என்பது தீவிரவாதம் அல்ல. இது உலகத்தில் உள்ள நடைமுறை. இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே என்ன சொல்லப்படுதுன்னா, உங்களை குத்த வர்ற ஒருத்த கத்தியால குத்த வர்றான், ஒருத்த கத்தியால குத்த வர்றான், அவங்க குத்த அடிக்கிறத கொள்றதுக்காண்டி நீங்க நம்மளே சுதாரிச்சுக்கிட்டு அவன் கையை முறுக்கி கையை ஒடிச்சு அனுப்பிடுங்க, இது தீவிரவாதமா? இந்திய அரசியல் சாசன சட்டப்படியே தீவிரவாதம் கிடையாது, இது தற்காப்பு. அப்ப அந்த அடிப்படையில உன்னை அடிக்க வர்றவங்களை திருப்பி அடி அப்படின்னு சொல்லக்கூடியது இஸ்லாம். குர்ஆன் அல்லாஹ் தான் சொல்றான் அடிக்க வர்றவங்களை திருப்பி அடி இல்லையே, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு அப்படின்னு சொன்னாதான் சாத்வீகமா இருக்கும். அந்த மாதிரி ஏன் இஸ்லாம் சொல்லல, ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்தை காட்டு அப்படின்னு இஸ்லாம் சொல்லிக்கலாம் இல்லையா? அது எவ்வளவு சாத்வீகமா இருக்கும், சாந்தமா இருக்கும். அதை விட்டுவிட்டு அடிக்க வரவனை திருப்பி அடிங்க இஸ்லாம் சொல்லுது. சாதனை கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இந்த ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை காட்டுங்கிற இந்த வாதம் இன்னைக்கு உலகத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு கணத்துல அரைஞ்சா மறு கணத்துல காட்டுங்கிற வாதத்தை இன்னைக்கு உலகத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? அப்படி நடைமுறைப்படுத்துறதா எந்த பைபிள்ல எந்த இயேசு கிறிஸ்து சொன்னாரோ அந்த இயேசு கிறிஸ்து ஃபாலோ பண்ணக்கூடிய கிறிஸ்தவர்கள் ஒரு பாதிரியார பொரிசால கொண்ட உடனே என்ன பண்ணிருக்கணும், இன்னொரு பாதிரியார் வந்து கொடுத்துருக்கணும். இந்த வயிறு கொடுத்துக்கோ, ஏன் ஒரு கணத்துல வச்சு ஒரு கணத்தை காட்டுமா இல்லையா? ஒரு பாதிரியார் கொடுத்துருவோம், இந்த பாதிரியார் வந்து கொடுத்துரும், இந்த வயிறு கொடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு கன்னியாசிரி கற்பிச்ச உடனே இன்னொரு கன்னியாசிரி வந்து கொடுத்துரும், இந்த அவ அசிங்கமா இருக்கா, இவ அழகா இருக்கா, இவளையும் கற்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி. அப்ப இனி உலகத்தை நடைமுறைப்படுத்த முடியுமா? ஒரு கண்ணத்தில் அறிந்தால் மறு கண்ணத்தை காட்டுங்கிறது ஒரு கவர்ச்சியான வார்த்தையா தெரியலாம், ஒரு கவர்ச்சியான வார்த்தையா தெரியலாம், ஆனா உலகத்துல நடைமுறைப்படுத்த முடியுமாண்டா? நிச்சயம் நடைமுறைப்படுத்த முடியாது. அதனாலதான் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒவ்வொரு சட்டமும் உலகத்தில் யதார்த்தமாக நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய சட்டங்கள் தானே தவிர சும்மா கவர்ச்சி வாசகங்கள் அல்ல, அட்ராக்டிவ் ஸ்லோகன்ஸ் அல்ல அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைகள். அப்ப அந்த அடிப்படையில அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்றான், உன்னை அடிக்க வந்தவங்களை திருப்பி அடிங்க அப்படின்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கட்டளையிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டான். ஒரு கட்டத்துல என்ன ஆச்சுன்னா சகோதரர்களே, போர் ஒழுக்கங்களை அல்லாஹ் கத்து கொடுத்தான். மதினா வந்த பிறகு ரசூலுல்லாஹி மதினாக்கு வந்த பிறகு மதினால போர் ஆரம்பிக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில கிட்டத்தட்ட 18 போர்களிலே கலந்து கொண்டார்கள். ஒன்னு ரெண்டு போர் இல்லைங்க, ரசூலுல்லாஹி அலைஹி நிகழ்த்திய போர்கள் 18 போர்கள். அவங்க கண்ட போர்க்களங்கள் 18 போர்க்களங்கள். ஒவ்வொரு போர்க்களத்திலுமே ஒரு மிக ஆக்ரோஷமான உக்கிரமான சண்டை நடக்குது. அந்த சண்டையில அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெரும்பாலான போர்களிலே முஸ்லீம்களுக்கு வெற்றியை கொடுக்குறான். சில போர்களிலே முஸ்லீம்களுடைய தவறின் காரணமா அவங்க படிப்பினைக்காக அல்லாஹ் தஆலா தோல்வியும் கொடுக்குறான். இது ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில நடந்த சம்பவம். இந்த ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை வரலாற்றை வைத்து இன்னைக்கு பாக்குற மக்கள் பாத்தீங்களா, முகமதே வந்து ஒரு பெரிய தீவிரவாதியா தான் இருக்காரு, அவரே வந்து எதுக்கெடுத்தாலும் போரு, ரத்தம் ரத்தம். முகமதுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்தா மக்கா வாழ்க்கைக்கு பிற உள்ள வாழ்க்கை, அதாவது மதினா வாழ்க்கை, பக்கத்துக்கு பக்கம் ரத்தக்கரை படிஞ்சு போய் கிடக்குது. வரலாற்றாசிரியர் எழுதுறாங்க, சில தீவிர சிந்தனை உள்ள நடுநிலையற்ற வரலாற்றாசிரியர் எழுதுறாங்க, பக்கத்துக்கு பக்கம் முகமதுடைய வாழ்க்கையில மதினா வாழ்க்கையில ரத்தக்கரை படிஞ்சு கிடக்குது. சொல்ல இப்படிப்பட்ட இந்த வரலாற்று ஆசையில கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 10 வருடங்களில் நடத்திய 18 போர்களில் இறந்தவங்க எத்தனை பேர், இறந்தவங்க எத்தனை பேர், அதாவது முஸ்லீம்கள் காஃபிர்கள் எல்லாம் சேர்ந்து ரசூலுல்லாஹி 10 வருஷங்கள்ல 18 போர் நடத்துறாங்களே, இந்த 18 போர்களிலே இறந்தவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தா சோதரர்களை வரலாற்று ஆசிரியர் எழுதுறாங்க, முஸ்லீம்களையும் காஃபிர்களையும் சேர்த்து மொத்தமே 1000த்துக்குள்ளதான். 10 வருஷமா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடத்தின போர்களிலே 10 வருஷங்களில் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நடத்தின போர்களிலே மொத்தமே இறந்தவர்கள் முஸ்லீம்களிலும் முஸ்லீம் அல்லாதவர்களை சேர்த்து மொத்தமே எத்தனை பேர் இருந்தா 1000 பேர் குறைவுதான், 900 சில பேர் தான். ஆனால் அன்புக்குரிய சோதரர்களே, இன்று அமெரிக்காவா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், அல்லது ரஷ்யா ஆப்கானிஸ்தான் இதுக்கு முன்னால் நடத்தின படுகொலைகளா இருக்கட்டும், அல்லது அமெரிக்கா முஸ்லீம் நாடுகள் நடத்தின படுக கலையாம செத்தன. எதுங்க தீவிரவாதம்? 18 போர் நடந்து அந்த 18 போர்க்களத்தை நிர்பந்தமா சந்திச்சு அந்த போருக்கு என்று அல்லாஹ் கொடுத்த ஒழுக்கங்கள், பெண்களை தாக்கக்கூடாது, குழந்தைகளை தாக்கக்கூடாது, வயோதிகளை தாக்கக்கூடாது, அவங்களோட பூசாரிகளையோ சாமியார்களையோ மத குருமார்களை தாக்கக்கூடாது, அவங்களோட வணக்க ஸ்தலங்களை அடிக்கக்கூடாது, இப்படி எல்லாம் அல்லாஹ் கொடுத்த கட்டளையை ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி அளந்து அளந்து ஸ்டெப் வச்சு செஞ்சாங்களே, 18 போர்ல மொத்தம் இறந்தது 1000 பேர் கூட இல்லைன்னு வரலாற்றாசிரியர் எழுதாங்களே, இது தீவிரவாதமா? ஒரே குண்டை போட்டு 600,000 குழந்தைகளை சாகடிக்கிறார்களே, இது தீவிரவாதமா? பெரிய அளவில் உதவி செஞ்சு அந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு எத்தனையோ விஷயங்கள் உதவியா இருந்தாங்க. எவ்வளவு விஷயங்களை இஸ்லாத்துக்கு உதவியா இருந்தாங்க. அப்படிப்பட்ட ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தகப்பனார், பெருமானார் ரொம்ப வேண்டியவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க. அந்த சஹாபி வஹ்ஷி என்பவரால் கொலை செய்யப்படுகிறார்கள். சஹோதரன் வலீதையும் தன்னுடைய சிறிய தாப்பன் ஷைபாவையும் இந்த ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு தான் கொன்னாங்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி, அதை வஞ்சம் தீர்ப்பதற்காக, பழி தீர்ப்பதற்காக ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு முகத்தை சின்ன பின்னப்படுத்துறான். மூக்கு அறுக்கறா, அறுத்தெறிஞ்சா. அவனுடைய காதல் இருக்கிறா, அறுத்தெறிஞ்சா. முகத்தை அப்படியே கத்தியால விட்டுறா, துட்டு துட்டா கைமா பண்ற மாதிரி பண்றா. அவனுடைய ஈரல் குலையை விட்டுறா, வெட்டி அப்படியே கடிச்சு துப்புறா. வெறி பிடிச்ச பெண் மாதிரி வெறியாட்டம் போடுறா. ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அந்த ஜனாசா வச்சு வெறியாட்டம் போடுறா. போட்டு ஹிந்தா போயிடுறா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூத்த முஸ்லீம்ல எத்தனை பேர் ஷஹீதானாங்க சொல்லி பார்க்க வர்றாங்க. இதனுடைய சிறிய தாப்பனுடைய முகமே தெரியல. எவ்வளவு பாசத்துக்குரிய சிறிய தாப்பனார், எவ்வளவு பாசத்துக்குரிய இஸ்லாத்துக்கு அப்படிப்பட்ட உதவியா இருந்தாங்க. அவங்களுடைய முகம் சிதைக்கப்பட்டிருக்குது. ரசூலுல்லாஹ் வேதனைப்படுறாங்க. அவங்களுடைய முகம் மட்டுமல்ல, பக்கத்துல முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு, இஸ்லாத்துல கொடியை தாங்கிய முஸாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களுடைய முகம் சிதைக்கப்பட்டு ஷஹீதாகி கிடக்குறாங்க. அவனுடைய நாக்கு அறுக்கப்பட்டது, மூக்கு அறுக்கப்பட்டது. அது மட்டுமல்ல சகோதரர்களே, ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாகி ஜனாசா கிடக்குது, அப்படியே வாய் பிறந்த நிலையில இருக்குது. ஹம்சா ரலியல்லாஹு வாய் பிறந்த நிலையில இருக்குது. அபு சுஃபியான் வர்றாரு. அபு சுஃபியான் யாரு? ஹம்சாவுடைய சிறிய தகப்பனார்மா, அண்ண மக. ஹம்சாவுடைய அண்ண மக அபு சுஃபியான். அபு சுஃபியானுக்கு வந்து ஹம்சா வந்து சிறிய தகப்பனார் சச்சா. ஹம்சா அபு சுஃபியான் வர்றாரு. ஹம்சா ரலியல்லாஹு அந்த சடலம் வாய் பிறந்து கிடக்கிறத பார்த்த உடனே தன்னுடைய சிறிய தகப்பனார்னு பார்க்காம ஒரு ஈட்டி எடுத்து அப்படி வாயில குத்துறாரு. ஈட்டி எடுத்து வாயில குத்தி வச்சுட்டு போறாரு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு வந்து இந்த கொடூரமான காட்சியெல்லாம் பாக்குறாங்க. இந்த கொடூரமான காட்சியை பாக்குறாங்க. பார்த்துட்டு அழுகுறாங்க. ரசூலுல்லாஹி அல்லாட்ட அழுது சொல்றாங்க, அல்லாஹ்வின் சத்தியமாக அடுத்த போரிலே அவர்களில் 300 பேரையாவது நான் இதே போன்று துவம்சம் செய்வேன் அப்படிங்கிற வேதனையில. அவன் ரெண்டு பேரும் செஞ்சான் இல்லையா, என்னுடைய சிறிய தகப்பனார் ஹம்சாவையும் என்னுடைய நெருங்கிய தோழர் முசாபையும் இந்த மாதிரி பண்ணா இல்லையா, நான் அடுத்த போரில் எனக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவர்களில் ஒரு 300 பேரையாவது இந்த மாதிரி நான் சின்ன பின்னப்படுத்துவேன் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே அல்லாஹ் ஆயத்த இருக்கலாம், உடனே அல்லாஹ் ஆயத்த இருக்கலாம். நபி அப்படி சொல்லாதீங்க. ஃபைனி அத்ததா அலைக்கும் ஃபாத்தது அலைஹிம் பிமிஸ்லி மா அத்ததா அலைக்கும். அவர்கள் உங்கள் மீது வரம்பு மீறினால், அவர்கள் உங்கள் மீது வரம்பு மீறினால், அவர்கள் எந்த அளவுக்கு வரம்பு மீறினாலோ அந்த அளவுக்கு நீங்க வரம்பு மீறலாம். அவன் ரெண்டு பேரும் துவம்சம் பண்ணனா நீங்க என்ன பண்ணலாம்? ரெண்டு பேரும் துவம்சம் பண்ணலாம். 300 பேர் பண்ணா நீங்க எப்படி சொல்லலாம்? அல்லாஹ் கேக்குறான், 300 பேர் எப்படி சொன்னா நீங்க? இஃபினியாத்தா அலைக்கும், அவர்கள் உங்கள் மீது வரம்பு மீறினால், ஃபாத்தது அலைஹிம், நீங்கள் அவர்கள் மீது வரம்பு மீறுங்கள், பி மிஸ்லி மாத்ததா அலைக்கும், அவன் எந்த அளவுக்கு வரம்பு மீறினானோ அதே அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வரியில அல்லாஹ் சொல்றான், இருந்தாலும் நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஏற்றமானது. நீங்கள் பொறுத்துக் கொள்வீர்கள் சகித்துக் கொள்வீர்கள் என்றால் அது அல்லாஹ்விடத்தில் மிகவும் ஏற்றமானது. ரசூலுல்லாஹி சகிச்சுக்கிட்டாங்க, நபி ஸல்லம் சகிச்சுக்கிட்டாங்க சகோதரர்களே. அப்ப அந்த அடிப்படையில தீவிரவாதத்தை முதன் முதலாக உலகத்தில் தடுத்தது குர்ஆன் தான், வன்முறை தடுத்தது குர்ஆன் தான். அன்னைக்கு மட்டும் இந்த குர்ஆன் இறங்கி ரசூலுல்லாஹ் தடுக்கலன்னு சொன்னா நிச்சயமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் சொல்லி ஒரு 300 பேர் மாதிரி தூரம் செஞ்சீங்க, அப்பதான் இந்த எதிரிகளுக்கு பாடம் கிடைக்கும், பயம் வரும்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அல்லாஹ் உடனே ஆயத்தறிக்க தரத்தான், நபி அப்படி பண்ணாதீங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அளவுக்கு என்ற உலகத்திலே குர்ஆன் தான் முதன் முதலாக வன்முறையை ஒழித்தது. உலகத்திலே எந்த மதமும் எந்த மார்க்கம் ஒழிக்கல. எத்தனையோ மதங்கள் போர் நடத்திருது, எத்தனையோ மார்க்கங்கள். பாரத போர் கேள்விப்படுறோம், பாண்டவர்கள் போர் நடத்தினாங்க, மகாபாரத போர் நடந்துச்சு, ராமாயணத்தை போர் நடந்துச்சு. போர் நடத்தாத மதமே அல்ல, போர் நடத்தாத மதமும் அல்ல, மார்க்கமும் அல்ல, எல்லா மதத்திலும் போர் நடந்துருது. ஆனால் அந்த மதத்தில் நடந்த போர்கள் எல்லாம் அட்டூழியங்கள், அழிச்சாட்டியங்கள், அநியாயங்கள் அரங்கேற்றப்பட்டன. ஆனால் இஸ்லாம் நடத்திய ஜிஹாதுகளில் மட்டும்தான் அந்த போர் புனித போர் என்ற பெயரை பெற்றது. ரசூலுல்லாஹ் பெண்களை கொல்ல மாட்டாங்க, குழந்தைகளை கொல்ல மாட்டாங்க. ஏங்க, அதே ஹிந்தா, அதே வஹ்ஷி, அந்த வஹ்ஷி எந்த வஹ்ஷி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தாப்பனார் ஷஹீதாக்குனாரோ, எந்த ஹிந்தா பெருமானா சொல்லாத்திலேயே அந்த சிறிய தாப்பனுடைய முகத்தை கோரப்படுத்தினாலோ, அந்த வஹ்ஷியும் அந்த ஹிந்தாவும் ஃபத்ஹ மக்காவின் பொழுது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்குள் வெற்றி வீரராக நுழையும் பொழுது, மகிழ்ச்சி வந்து நிக்கிறார் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் முன்னாடி. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நினைச்சிருந்தா என்ன பண்ணிருக்கலாம், அவளை பழி வாங்கிருக்கலாம். அவ்வளவு அட்டுழியம் பண்ணாங்க மக்காவாசிகள் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கும். ஆனா ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, யா அஹ்ல மக்கா லா தஸ்ரீப அலைக்கும் அல்யூம், மக்காவாசிகளே உங்களுக்கு எந்த விதமான பழி வாங்குறது நடவடிக்கையும் கிடையாது, இனிமேல் உங்களை பழி வாங்கணும் நினைக்காதீங்க, பயப்படாதீங்க. மன் தஹல ஃபி பைத்தி அபி சுஃபியான் ஃபஹுவ முஃமின், யார் அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொண்டாரோ, எந்த அபு சுஃபியான், ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு வாயில வந்து ஈட்டியை குத்திட்டு போனாரு, அந்த அபு சுஃபியானுக்கு ரசூலுல்லாஹி ஒரு கண்ணியத்தை பாருங்க, அபு சுஃபியானுடைய வீட்டில் நுழைந்து கொண்டவர்கள் பாதுகாப்பு பெற்றவர்கள் ஆவார்கள், ஓடி போய் அபு சுஃபியான் வீட்டில் நுழைஞ்சுக்குங்க ரசூலுல்லாஹி சொன்னாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, அப்படி போர்னு வந்தா கூட அந்த போர் தர்மத்தை கற்றுக் கொடுத்தது இஸ்லாம், போர் தர்மத்தை வகுத்து கொடுத்தது குர்ஆன். வஹ்ஷி வந்து நிக்கிறாரு முன்னால, வஹ்ஷி வந்து நிக்கிறாரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அந்த வஹ்ஷியை பார்த்தா கோபப்பட்டு உன்னை வெட்டுவேன் கொத்துறேன் அவசியப்படல, அவருக்கு இஸ்லாத்தை சொன்னாங்க, வஹ்ஷி இஸ்லாத்தை ஏத்துக்கோ, அல்லாஹ் நீ செஞ்ச எல்லா பாவத்தையும் அடிச்சிருவான், அல் இஸ்லாம் யஹ்திமு மா கான கப்லஹு, இஸ்லாம் அதற்கு முன்னால் செய்த அத்தனை பாவங்களையும் அடித்து தலைமட்டமாக்கிடும், அதனால எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிப்பான், நீ இஸ்லாத்தை ஏத்துக்கங்கிறாங்க வஹ்ஷிட்ட. ஆனா அந்த வஹ்ஷி எடுத்து வரப்படுறாரு, அங்கேயும் அவருடைய அந்த அந்த போக்கிரி குணத்தை விடல, இஸ்லாத்தை ஏத்த பிறகு ரதி இல்லாமல் வர்றாரு, அதுல போக்கிரியா தான் இருக்கிறாரு, போக்கிரி குணத்தை விடல. கேக்குறாரு, ஆமா எல்லாம் இஸ்லாத்தை ஏத்து சொல்லி கரெக்ட் வாஸ்தவம் தான், ஆனா உங்க குரான்ல அல்லாஹ் சொல்றான், யார் அல்லாஹுக்கு இணை வைத்து அநியாயமா உயிர்களை கொலை செய்து போக்கிரித்தனம் பண்ணி விபச்சாரம் பண்ணி இந்த மாதிரி தப்பு தண்டலாம் பண்றானோ அவர்கள் நரகத்தில் நுழைவார்கள் அப்படிங்கிறவங்க அல்லாஹ். ஆனா அந்த எல்லா காரியமும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன், இந்த எல்லா காரியமும் என்ன பண்றேன், நான் இணை வைக்கிறேன், போக்கிரித்தனம் பண்றேன், விபச்சாரம் பண்றேன், அடுத்த உயிர்கள் அநியாயமா கொள்றேன், எல்லா வேலையும் நான் பார்த்துட்டு இருக்கேன், நான் வந்து ஒரு தாதா ரவுடியா இருக்கிறேன், ஆனா என்னை பத்தி அல்லாஹ் சொன்னா நரகத்துல போவாங்கடா அப்படிங்க நீங்க என்ன இஸ்லாத்துக்கு கூப்பிடுறீங்க அப்படின்னாரு வஹ்ஷி. உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு ஆயத் இறக்கணும், இன்ன அல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா துன தாலிக லிமன் யஷா, நபியே அல்லாஹ் இணை வைக்கும் பாவத்தை மட்டும்தான் மன்னிக்க மாட்டான், அது அல்லாத பாவத்தை நாடியவர்களுக்கு மன்னிச்சிருவான் அப்படிங்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா. உடனே வஹ்ஷி கேட்டாரு, இணை வைக்கிற பாவத்தை மன்னிக்கவே மாட்டானா, அது அல்லாத பாவத்தை நாடினவங்க தான் மன்னிப்பானா, அல்லாஹ் நாடினவங்களோட லிஸ்ட்ல நான் இருக்கிறேன் எனக்கு எப்படி தெரியும், அது அல்லாத பாவத்தை நாடினவங்க தான் மன்னிப்பாங்கிறான் இல்லையா, என்ன நாடிட்டாங்க இல்லையா எனக்கு எப்படி தெரியும். உடனே அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்குறான், அடுத்த வசனத்தை இறக்குறான், குல்யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸஹிம் லா தக்ரதுமி ரஹ்மத்தில்லா ஃபின்னல்லாஹ யக்ஃபிரு ஸுனூப ஜமீஆ, தங்களுடைய ஆத்மாக்களுக்கு தாங்களே அநீதம் அளித்துக் கொண்ட என்னுடைய அடியார்களே அல்லாஹ்வுடைய அருட்கொடையை விட்டு நிராசையாகி விடாதீர்கள், அல்லாஹ் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னிப்பா இஸ்லாத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் வஹ்ஷி இஸ்லாத்துக்கு வந்தாரு. உடனே பக்கத்துல சஹாபி கேக்குற, யார சொல்லா இது வஹ்ஷிக்கு மட்டுமா எல்லாத்துக்குமா, இது வஹ்ஷிக்கு மட்டும் ஏதாவது அல்லாஹ் ஸ்பெஷல் கோட்டால ஏதாவது சொன்னானா, இல்ல கியாமத்தினால இருக்கிற எல்லா முஸ்லீம்களுக்குமா, ரசூலுல்லாஹி சொன்னாங்க இது வஹ்ஷிக்கு மட்டும் இல்ல கியாமத்தினால இருக்கிற எல்லா மக்களும் இந்த சட்டம் தான் அப்படின்னாங்க. எதற்காண்டி சொல்றேன் சகோதரர்களே, உலகத்திலே முதன் முதலாக வன்முறையை ஒழித்து மக்களுக்கு மத்திய சமாதானத்தையும் அன்பையும் ஏற்படுத்திய ஒரே மார்க்கம் இஸ்லாம் மட்டும்தான். ஆனா இன்னைக்கு இஸ்லாமிய எதிரிகளாலும் இஸ்லாமிய எதிரிகள் நடத்தக்கூடிய மீடியாக்களாலையும் எப்படிப்பட்ட ஒரு துஷ்பிரச்சாரம் அவதூறு பிரச்சாரம் நிகழ்த்தப்படுகிறது என்றால், இஸ்லாம் என்றாலே தீவிரவாதம், இஸ்லாமிய மார்க்கம் தீவிரவாத மார்க்கம், முஸ்லீம்னாலே சகிப்பு தன்மையே கிடையாது, எதுக்கு எடுத்தாலும் வெட்டு குத்துன்னு வந்து நிற்பான், இஸ்லாம் வெட்டு குத்துதான் சொல்லுது இல்லைன்னு சொல்லல, இஸ்லாம் வெட்டு குத்த சொல்லுது, யாரு உன்னை யார் அடிக்க வைக்கிறதோ அவருக்கு அடித்து தாக்கு, காத்துட்டு இருக்காத அல்லா பார்த்துமா சொல்லி பல்லாசர் கை கட்டி உட்காந்துருக்காத, அடிக்கிறோம் திருப்பி அடி, இது எப்படிங்க தீவிரவாதமாகும், அடிக்க வரணும் திருப்பி அடிக்க எப்படி தீவிரவாதம், தற்காப்பு கட்ட அடிக்கிறது எப்படி தீவிரவாதமாகும். அந்த அடிப்படையில் சோதரே, குர்ஆன் என்பது வன்முறையை ஒழித்தது, வன்முறைங்கிறது வெறும் சண்டை வெட்டு குத்து இது மட்டும் இல்ல, வன்முறைங்கிறது என்னன்னு சொன்னா வெறும் வெட்டு குத்துறது மட்டும் இல்ல சண்டை மட்டும் இல்ல, வன்முறைங்கிறது ஒரு மனிதனுக்கு அநீதம் இழைக்கப்பட்டால் அதற்கு பேர் வன்முறை தான், அது சமூக வன்முறை, ஒரு மனிதனுக்கு அநியாயமான முறை வன்முறை அநியாயம் இழைக்கப்படுதுங்க, அநீதம் இழைக்கப்படுது, அந்த அநீதத்துக்கும் பேர் என்ன வன்முறை தான். ஆனா இப்படிப்பட்ட வன்முறையை அல்லாஹ் சொன்னா, வலா எஜ்ரி மன்னக்கும் ஷனஆன கௌமின் அலா அல்லா தாதிலு யாதிலுஹு அக்ரபு லித்தக்வா, நபியே எந்த சமுதாயத்தின் மீதும் நீங்கள் கொண்டுள்ள விருப்போ வெறுப்போ, எந்த சமுதாயத்தின் மீது நீங்கள் கொண்டுள்ள விருப்ப வெறுப்போ அவர்களுக்கு அநியாயம் செய்து விட முடியும், தூண்டிவிட வேண்டாம், அதை யாருமே விருப்பம் அவங்க அநியாயம் பண்ணிடாதீங்க, நீதமாகவே நடங்கள், அக்கரபலி தக்வா அதுதான் இறையச்சத்திற்கு நெருக்கமானது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகோதரர் அந்த அடிப்படையில உலகத்தில நியாயத்தையும் நேர்மையும் உலகத்திற்கு வழங்கியது இஸ்லாம் தான் முதல் முதல் வழங்கிச்சு, வேற எந்த மதம் எந்த மார்க்கம் வழங்கல, அந்த இஸ்லாத்திய குரான் தான் வழங்கிச்சு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்ரா செய்யறதுக்காக வேண்டி யாரும் கட்டிட்டு வர்றாங்க மக்காவுக்கு, காஃபிர்கள் மத்தகத்து முஷ்ரிகள் என்ன பண்ணிருக்காங்க, ரசூலா உம்ரா செய்ய விடாம தடுத்துறாங்க, உம்ரா செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஹாலித் இப்னு வலீத் தலைமையில் ஒரு பெரிய போர்க்கள ஒரு பெரிய படையை அனுப்பி தடுத்துறாங்க, நீங்க உம்ரா செய்ய வரணும்னு சொல்லி. ஹைர் அங்க வந்து ஒரு ஒப்பந்தம் ஹுதைபியா உடன்படிக்கை, உடன்படிக்கையாகுது, அந்த உடன்படிக்கைப்படி மறு வருஷம் நீங்க உம்ரா செய்ய வரலாம்ன்றாங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மறு வருஷம் உம்ரா செய்ய வர்றாங்க, உம்ரா செய்ய குறைசியில் என்ன பண்ணிடுறாங்க, எல்லாரும் மக்காவுக்கு காலியாக வெளியே போயிடறாங்க. அப்போ ஹுபைஸ் என்ற சொல்லக்கூடிய மலைக்கு போயிடறாங்க, மலையில உட்காந்துறாங்க. மூணு நாளைக்கு மக்காவ மதினா முஸ்லீம்கிட்ட ஒப்படைச்சாங்க, நீ உம்ரா செஞ்சிக்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் பண்றாங்க. உம்ரா செய்யறாங்க, உம்ரா செஞ்சு முடிச்ச பிறகு காபத்துல உள்ள போகலாம் ஆசைப்படுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல உள்ள போகலாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. அப்ப அப்துத்தாரை சேர்ந்த உஸ்மான் இப்னு தல்ஹா என்பவர்கிட்ட காபத்துல சாவி இருக்குது. ரசூலுல்லாஹி கேக்குறாங்க, உஸ்மான் கொஞ்சம் சாவியை கொடுப்பா. உஸ்மான்னா உஸ்மான் இப்னு அஃபான் இல்ல, அவங்க வேற, இது உஸ்மான் இப்னு தல்ஹா, இவர் காஃபிர். சாவி கேக்குறாங்க, சாவியை தாப்பா, நான் காபத்துல உள்ள போலான்னு பாக்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப அந்த குறைசிகள் சொல்லிடுறாங்க, இந்த பாருங்க உங்களுக்கு எங்களுக்கு உடன்படிக்கை என்னன்னு சொன்னா, இந்த வருஷம் உம்ரா செய்ய அனுமதிப்போங்கிறது மட்டும் தான் உடன்படிக்கை. காபத்துல உள்ள போறது என்ன கிடையாது, என்ன கிடையாது, உடன்படிக்கை கிடையாது. அதனால உள்ள போறதுல அனுமதி தரமாட்டோம், சாவி தரமாட்டோம் அப்படின்றாரு அப்துத்தார். ஒன்னு சாவியை கொடுத்தா அவனு குறைஞ்சு போய போறதுல, காபத்துல உள்ள போய் பாத்துட்டு வர்றாரு கேக்குறாங்க ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம். உஸ்மான் இப்னு தல்ஹா அங்கேயும் தன்னுடைய கோபத்தை கட்டுறாரு, தர முடியாதுன்றாரு. ஆனா சகோதரர்களே, அல்லாஹ்வோட ஏற்பாட்டுப்படி இரண்டு வருடங்களுக்கு பிறகு எம்பெருமான் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மக்காவுக்கு வர்றாங்க. வெற்றி வீரராக கருப்பு தலப்பாயை அணிந்தவராக ரசூலுல்லாஹி தன்னுடைய கஸ்வா என்று சொல்லக்கூடிய ஒட்டகத்தின் மீது ஏறி மக்காவுக்குள்ள வர்றாங்க. அப்பதான் தரிவு பண்ண செய்யறாங்க, லா தஸ்ரீப அலைக்கும் லியோம், மக்காவாசிகளே உங்கள் மீது எந்த விதமான பழி வாங்குதல் நடவடிக்கை கிடையாது. மன் தஹல ஃபி அபீத் ஃபி அபி ஃபி பைத்தி அபி சுஃபியான் ஃபஹுவ முஃமின், யார் அபு சுஃபியான் வீட்டில் நடந்து கொண்டாரோ அவர் பாதுகாப்பு பெற்றவர் ஆவார் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. இந்த நேரத்துல காபத்துல அவருடைய சாவியை கொண்டு வந்து மக்கா ரசூலுல்லாஹி கைக்கு வந்துருச்சு. மக்கா என்ன அடிச்சுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைக்கு வந்துருச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே, இன்றைய ராணுவம் எந்த நாட்டு ராணுவம் தான் சரி, ஒரு நாட்டுக்குள்ள நுழைஞ்சா அவன் எப்படிப்பட்ட துவம்சம் பண்றான், எப்படிப்பட்ட அநியாயம் பண்றாங்க வரலாறுல பாக்குறோம். இந்தியாவில இருந்து ஒரு அமைதி படை என்ன பண்ணாங்க, சிலோனுக்கு அனுப்பி வச்சாங்க அமைதி எடுத்துக்காண்டி. ஆனா அங்க என்னாச்சு, இங்கே இருந்து போன ராணுவம் அங்கே தமிழர்களை எந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அசிங்கப்படுத்தி தமிழ் பெண்களை மானபங்கப்படுத்திச்சுடா, அதனால வெறி கொண்ட மக்கள் அந்த ஒரு நாட்டினுடைய பிரதமரை பழி வாங்கினாங்க. இவர் தானே அமைதிப்படி அனுப்பினாரு, இவர் தானே அமைதிப்படி அனுப்பி எங்க நாட்டை தோசம் பண்ணாரு, எங்களுடைய பெண்களை கற்பழிக்க வச்சாரு, எங்களுடைய பெண்களை மானபங்கப்படுத்தினாரு, எங்களுடைய சகோதரர்களை கொலை செஞ்சாரு, இவர்களை கொலை செய்ய விட மாட்டேன் சொல்லி அந்த மக்கள் என்ன பண்ணாங்க, அந்த நாட்டு பிரதமரையே கொலை செஞ்சாங்க. எதனால, அவர் அமைதிப்படி அனுப்புறாங்க. எதுக்கான சொல்லுங்கன்னா, ஒரு நாட்டு ராணுவத்து கையில அந்த நாட்டு நிர்வாகத்தை ஒப்படைக்கப்படுமே சகோதரர்களே, நடக்கக்கூடிய துவம்சத்துக்கு எந்த நாட்டிலுமே வந்து அளவு கிடையாது. இது இவ்வளவு வரலாறு, எந்த நாட்டு ராணுவம் இதுல வந்து குறி தப்பாது, எல்லா நாட்டு ராணுவம் பண்ணக்கூடிய அநியாயம்தான். ராணுவத்துல பவர் கொடுத்துட்டா முடிஞ்சு போச்சு, அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். சமீபத்துல ஒரு இஸ்லாமிய சகோதரி செஞ்ச கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, யார் எவரெல்லாம் கேட்காதீங்க, நடந்த செய்தி மட்டும் உண்மை, செய்தியை மட்டும் உங்களுக்கு சொல்றேன். இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் சந்திச்சேன், சந்திச்ச உடனே அவரு ஹஜ்ஜிலன்னு வச்சுங்களேன், இஸ்லாமிய சகோதரர் ஒருத்தர் சந்திச்சேன், சந்திச்ச உடனே அவரு ஹஜ்ஜிலன்னு வச்சுங்களேன், ஹஜ்ஜில சந்திக்கிறேன் அவரை. சந்திச்ச உடனே அவர் என்ன கேட்கிறாரு, பேசிக்கிட்டு இருக்கிறோம், எந்த ஊருங்க அப்படின்னாரு. இந்தியான்னு, இந்தியாவில் எங்க அப்படின்னாரு. மத்ரா, அவர் உருது பேசுறாரு, மத்ராஸ் அப்படின்னு. சோதரி மதராஸ், மதராஸ் தமிழ்நாட்டுக்கு எல்லாமே மதராஸ் தான் சொல்லுவாங்க. அந்த வடநாட்டு பக்கம் வந்து தமிழ்நாட்டுக்கே மதராஸ் தான் சொல்லுவாங்க. ஒரு காலத்துல வந்து தென்னாட்டுக்கே மதராஸ் தான், மதராஸ் தான் சொல்லுவாங்க. ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லாத்தையும் சேர்த்துமே மதராஸ் தான் சொல்லுவாங்க. அவன் மதராஸ் சொல்றேன், அவரு மதராஸ் சொன்ன முகம் அப்படியே மாறிப்போச்சு, அப்படியே முகம் மாறிப்போச்சு. மாறா ஒரு மாதிரி கண் கலங்குறாரு, முகத்துல கோபம் தெரியுது, அது எல்லாம் எனக்கு என்ன புரிஞ்சிக்க முடியல. மதராஸ் தான் சொன்னேன், உடனே மதத்துல மாற்றம் ஏற்படுச்சு. அதெல்லாம் சிரிச்சு சந்தோஷமா பேசிக்கிறவர் மதராஸ் சொன்னோட அப்படி தலையில மாறிப்போச்சு மாற்றம் முகம். இப்ப என்ன செய்தி அப்படின்னு, என்ன செய்தின்னு அப்போ அவர் சொன்னார், தான் வந்து இந்தியாவோட ஒரு பகுதியை சொல்லி, நான் அந்த பகுதியை சார்ந்தவன், இந்தியாவில் இந்த ஊரை சார்ந்தவன். நான் வந்து எனக்கு வந்து அப்போ வந்து யார் நல்ல தாடி எல்லாம் வச்சு தலப்பாலம் கட்டி நல்ல பாகத்தில் நல்ல சீனத்தாக இருக்கிறாரு. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம் என்னன்னு சொன்னால், எனக்கு வந்து அல்லாவும் தெரியாது, ரசூலும் தெரியாது, ஒன்றுமே தெரியாது. என்னுடைய வேலை என்னன்னு சொன்னால், எங்கள் ஊருக்கு வரக்கூடிய டூரிஸ்ட் வருவாங்க இல்லையா, என்னுடைய ஊருக்கு வந்து நல்ல டூரிஸ்ட் ஏரியா, நீங்கள் புரிஞ்சா புரிஞ்சுக்க, நான் ஊர் பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், டூரிஸ்ட் ஏரியா எல்லாம் வெளியூர்லேருந்துலாம் வெளிநாட்டிலேருந்துலாம் நிறைய டூரிஸ்ட்கள் வருவாங்க. அந்த டூரிஸ்ட்டுகளுக்கு என்னோட என்ன வேலைன்னு சொன்னால், படகு ஓட்டுறது என்னுடைய வேலை, கைடாக இருப்பேன், டூரிஸ்ட்டுகள் கைடாக எல்லாத்துக்கும் கூட்டி போய் காட்டுவேன். அந்த வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய டூரிஸ்ட்டுகள் பெண்கள் கேட்டாங்கன்னா பெண்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன், அவங்க இரவை கழிப்பதற்காண்டி பெண்கள் ஏற்பாடு பண்ணி கொடுப்பேன், மது வகைகள் வாங்கி கேட்டால் மது வகைகள் வாங்கி கொடுப்பேன். இதுதான் என்னுடைய பொழப்புங்க. நான் கைடாக இருந்தேன், கைடுங்கிற வழியில் இதுதான் அந்த வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திடீர்னு எங்களுடைய வீட்டுக்குள்ள நான், என்னுடைய அம்மா அப்பா, என்னுடைய ஒரே சகோதரி, கல்யாணமாகாத ஒரே ஒரு சகோதரி, இந்த 4 பேர் நாங்கள் வீட்டில் தூங்கிட்டு இருக்கிறோம். நடராத்தில் கதவு தட்டப்படுச்சு, கதவை திறந்து பார்த்தேன், ராணுவத்தினர் உள்ள நுழைஞ்சாங்க. எந்த நாட்டு ராணுவத்தினர் அதுவும் கேட்காதீங்க, ராணுவத்தினர் உள்ள நுழைஞ்சாங்க. உள்ள நுழைஞ்சு என்னுடைய தங்கச்சியை போய் கையை பிடிச்சாங்க. என் தங்கச்சி அப்படி திமிர்னா, திமிர்ன உடனே சகோதரர்களே என்ன பண்ணாங்கன்னா, கையை காலை கட்டி 4 பேர் வந்தாங்க, அதில் 2 பேர் உள்ள நின்றுட்டாங்க. என்ன கையை காலை கட்டி வெளியே எழுத்துட்டு போயிட்டாங்க, வெளியே எழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என் வீட்டுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. என்னுடைய தாயையும் தந்தையையும் செவத்துல கட்டி வச்சுட்டு என்னுடைய அந்த அப்பாவி சகோதரியை கதற கதற மானபங்கப்படுத்தினார்கள். அந்த நான்கு இராணுவத்தினரும் சேர்ந்து, நான்கு இராணுவத்தினரும் சேர்ந்து எனக்கு தெரியாது, என்ன வெளியே இழுத்துட்டு போயிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல என்ன விட்ட பிறகு நான் வெளியே வந்து பாக்குறேன், என் தாயும் தகப்பனும் கட்டப்பட்ட நிலையில இருக்கிறாங்க. என்னுடைய சகோதரி பெற்றோருக்கு முன்னாடி இந்த மாதிரி மானபங்கப்படுத்தப்பட்டுடுமே, அசிங்கப்படுத்தப்பட்டுடுமே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எதிரே தூக்கு மாடி செத்துட்டான். அதை காப்பாத்தோட என் பெற்றோர்களுக்கு வக்கீல் இல்லை. அந்த அதிர்ச்சி தாங்க முடியாம வயசான என்னுடைய தந்தை அவர் அங்கனே அப்படி ஹார்ட் அட்டாக் மூத்தாட்டாரு. என்னுடைய தாய் எங்க போனாலே இதுவரை தெரியல, என்னுடைய தாய் எங்க போனாலே இதுவரை தெரியல. நான் அதற்கு பிறகுதான் சிலருடைய தொடர்பு ஏற்பட்டுச்சு. அவங்க வந்து எனக்கு அல்லாஹ்வை பத்தி, ஆகரத்தை பத்தி, சொர்க்கத்தை பத்தி, நரகத்தை பத்தி சொன்னாங்க. அநியாயம் செய்யக்கூடிய அட்டுழியக்காரர்களை எதிர்த்து போராடுன்னு சொன்னாங்க. நான் வந்து நீங்க ஒரு போராட்ட வீரனா மாறிட்டேன், முஜாஹிதா மாறிட்டேன் சொல்லிட்டு சொன்னாரு. அந்த நாலு பேரையும், அந்த என்னுடைய தங்கச்சியை மானபங்கப்படுத்தி என்னுடைய தாயுடைய முகத்துக்கும் தந்தையுடைய முகத்துக்கும் என்னுடைய சகோதரிய முகத்துக்கும் காரணமா இருந்த நாலு பேருமே யாருக்குன்னா உங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான், உங்களுடைய தமிழ்நாட்டை சேர்ந்த நாலு இராணுவத்தினர்கள் தான். அதுல இருந்து நான் என்ன முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா, இனி எங்க இந்தியாவில் உள்ள தமிழ்நாட்டுக்காரன் பார்த்தாலும் சரி அவனை கொள்ளுடன் முடிவு பண்ணிட்டேன், ஆனா உங்களை மாதிரி நல்லவர்களே அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு அனுப்பி வச்சிருக்கான் அப்படின்றாரு. சகோதரர்களே, எதற்காக வேண்டி சொல்கிறேன் என்றால், எந்த ஊருடைய நிர்வாகம் இராணுவத்தினத்துல ஒப்படைக்கப்பட்டதோ அந்த ஊர் சின்ன பண்ணப்பட்ட போனதான் இன்னைக்கு உலக வரலாறு. இப்படி எத்தனையோ பேர், எத்தனையோ பேர். ஆனால் சகோதரர்களே, எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இராணுவத்தினர் மக்காவுக்கு நுழையிறாங்க, வெற்றி வீரர்கள் நுழையிறாங்க. ஒரு செட்டு ரத்தம் சிந்தாமல், ஒரு துளி ரத்தம் சிந்தாமல் வெற்றி வீரர்களாக கருப்பு தலைமாய் அணிந்தனர் என்ற ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு நுழைகிறார்கள். போன உடனே முதல் அறிவிப்பு, முதல் அறிவிப்பு, யா அஹல மக்காலா தஸ்ரீப அலைக்கும், லியோ மக்காவாசிகளே உங்கள் மீது இன்னைக்கு எந்த விதமான பழிவாங்கதும் கிடையாது. உஸ்மான் இப்னு தல்ஹா பணிவோடு கொண்டு கொடுக்கிறார் காபத்துலோட சாவியை. இதே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பெருமான சன் தாப்பான் கேட்டாங்க, கேவலப்படுத்தி அனுப்பினாரு. ஆனா இன்னைக்கு என்ன பண்ணாருங்க, மக்காவுடைய நிர்வாகம் ரசூலோட கையில வந்துருச்சு, சாவியை கொண்டு கொடுத்தாரு. ரசூலாயிசா மக்கா காவத்துல திறந்தாங்க, உள்ள போனாங்க, அங்க இருக்க ஒரு சிலைகளை எப்படி அடிச்சு நொறுக்கினாங்க, ரெண்டரை கால் தொழுதாங்க, தொழுது விட்டு வெளியே வர்றாங்க, தொழுது விட்டு வெளியே வர்றாங்க. உஸ்மான் இப்னு தல்ஹா ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு. நம்ம ரெண்டு வருஷம் ரசூலா சாவி கண்டா அப்பவே நம்மளுக்கு தரல, இப்ப மக்காவுடைய ஆட்சி யாருக்கு போயிடுச்சு, யார் கைக்கு போயிடுச்சுங்க, முகமது சல்லாஹ் கைக்கு போயிடுச்சு. அதனால இனி நம்மளை எப்படி அவர் நடத்த போறாரு தெரியலையே அப்படின்னு சொல்லி ஓரமா ஒதுங்கி போய் நிக்கிறாரு. அதுல பிலால் ரலி அல்லாஹு அன்ஹு முன்னாடி நிக்கிறாங்க, யார சொல்லலா, இனி காவத்துல அடி சாவி என்கிட்ட கொடுத்துருங்க, காவத்துல அடி சாவி என்கிட்ட கொடுத்துருங்க, நான் இனி மெயின்டைன் பண்றேன். சகோதரர்களே, அந்த நேரத்துல அமானிதமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கிய அந்த சாவியை, உஸ்மான் இப்னு தல்ஹா இடத்துல இருந்து அமானிதமான வாங்கிய சாவியை அணியில் விளிக்கப்படக்கூடாது. அவர் எவ்வளவு மோசமான ஆளாலும் சரி அணியில் விளிக்கப்படக்கூடாது என்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஸுப்ஹானஹு வ தஆலா ஆயத் இறக்குறான், இன்னல்லாஹ யாமுருக்கும் அன் துஅத்துல் அமானாத்தில் அஹ்லிஹா, நபியே அமானிதத்தை அவரவருக்குரிய அமானிதத்தை அவரவரிடத்தில் கொடுத்து நீதத்தை கடைபிடிக்க வேண்டும் என்று அல்லாஹ் உங்களை ஏவுகின்றான் அப்படிங்கிற ஆயத்தை இறங்கின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு உஸ்மான் இப்னு தல்ஹா கூப்பிட்டு, இந்தப்பா சாவியை நீயே வச்சுக்க, இன்ஷா அல்லாஹ் கியாமத் நாள் வரை உன்னுடைய வம்சத்தாரிடத்துல தான் சாவி இருக்கும் சொல்லி கொடுத்தனுப்பினாங்க. சகோதரர்களே, இதை விட பெரிய நீதத்தையும், இதை விட பெரிய சாந்தத்தையும், இதை விட மிகப்பெரிய மிதவாதத்தையும் எங்கேயா பார்க்க முடியுமா? இப்படிப்பட்ட எத்தனையோ சம்பவங்கள் வரலாறு மலிஞ்சு கிடக்குது. ஆனா இன்னைக்கு மீடியாக்கள் பண்ணக்கூடிய பிரச்சாரம், இஸ்லாமிய எதிரிகள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்ன சொன்னா, இஸ்லாம்னால தீவிரவாதம், குரான்னால தீவிரவாதம். சகோதரர், இப்படி பிரச்சாரம் பண்றதுக்கு முக்கியமா இஸ்லாமிய எதிரிகள் காரணம் சொன்னா, எல்லாத்துக்குமே நாமளும் ஒரு காரணம், எல்லாத்துக்குமே நாமளும் ஒரு காரணம். எந்த அளவுக்குன்னு சொன்னா, ஒரு இஸ்லாமிய எதிரி இந்த மாதிரி பிரச்சாரம் பண்றான், ஒரு மீடியா இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுது, குரான்ல வந்து தீவிரவாதத்தை போதிக்கப்படுது, குரான்ல வந்து வன்முறை போதிக்கப்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது நாம என்ன பண்றது இல்லக்கா, அதை மறுக்கிறது நமக்கு தைரியம் வர்றது இல்ல, மறுக்கிறது தைரியம் வர்றது இல்ல, அல்லது மறுத்து சொல்றது நமக்கு தெரியவும் இல்லை. ஏன்னு சொன்னா, நமக்கு தான் குரானோட தொடர்பே கிடையாது, நமக்கு தான் குரானோட தொடர்பே கிடையாது. குரான் அல்லாஹ் என்ன சொன்னா நம்ம பாக்குறது கிடையாது, பத்திரமா சுத்தி பட்டு துணை சுத்தி கைப்படாத எடுத்து வச்சிருக்கோம், மோதாப்ப மோத கீழே இறங்கும். அப்ப நாம எப்படி அவருக்கு மறுப்பு சொல்றது, இல்லப்பா குரான் அப்படி இல்லப்பா இப்படிதான் இருக்குது, இப்படி இல்லப்பா அப்படித்தான், எப்படி மறுப்பு சொல்ல முடியும்? ஆகவே இந்த ஒரு தீவிரவாத பிரச்சாரம், இஸ்லாத்திற்கு எதிரான இந்த வன்முறை பிரச்சாரம் கட்டவிழ்த்து விடப்படுவதற்கு, கட்டவிழ்த்து விடப்பட்டதற்கு நம்முடைய முஸ்லீம்களும் ஒரு முக்கியமான காரணம் மறந்துடக்கூடாது சகோதரர்களே. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் குர்ஆனை அணுக வேண்டும், குர்ஆனை அடிக்கடி படிக்கணும், அடிக்கடி ஓதணும், அதோட மொழிபெயர்ப்பை படிக்கணும், தர்ஜுமாவை படிக்கணும். ரப்பல் ஆலமீன் நம்மளோட என்ன பேசுறான், நம்ம என்னைக்கு ஆசைப்படுறோமா சகோதரர்களே? நம்மள எத்தனை பேர் இங்க இவ்வளவு பெரிய மஜ்மா இருக்கீங்க, உங்களை கேட்கறேன், எத்தனை பேர் வந்து குர்ஆனின் ஆரம்பத்துல இருந்து இறுதி வரையிலும் அதுல தர்ஜுமா முல்லா முடிச்சிருக்கேன் அப்படி யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பாப்போம், எத்தனை பேர் இருப்போம்? ரெண்டு மூணு பேர் கிடைக்கிறது அபூர்வம். குர்ஆனை பலமுறை முடிச்சவங்க இருப்பாங்க, நோம்புக்கு நாலு குர்ஆன் அஞ்சு குர்ஆன் முடிச்சவங்களா இருப்பாங்க. நான் முழுசா தர்ஜுமா படிச்சுட்டேன், அல்லாஹ் என்ன சொல்றான் புரியுதா இல்லையா அடுத்த பிரச்சனை, விளங்குது விளங்காத அடுத்த பிரச்சனை, முழுமையா ஒரு முறை தர்ஜுமா படிச்சுட்டேன், விளங்காத எங்களுடைய அசலத்தை கேட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நம்மள எத்தனை பேர் இருப்போம்? அன்புக்குரிய சகோதரர், இந்த நிலைமை மாறணும், குர்ஆனை ஓதணும், அதோட அர்த்தத்தை புரியணும். விளங்காத இடத்தை எங்கேயே விளங்காம இருக்கலாம், அல்லாஹ் சொல்றது விளங்காம இருக்கலாம், அல்லாஹ் ஏதாவது பின்னணியில சொல்லியிருப்பான், அந்த பின்னணி தெரியாதவங்க நமக்கு அந்த ஆயத்து விளங்காது. அப்ப என்ன பண்ணக்கூடாது, நம்முடைய மனம் போல போல அர்த்தம் வச்சுட்டு கூடாது. அல்லாவே இப்படித்தான் சொல்றான், அப்படித்தான் சொல்றான், மனம் போல போல அர்த்தம் கூடாது. உலமாக்கிட்ட கேட்கணும், அசத் மாட்ட கேட்கணும், அசரத் ஆயத்துல அல்லாஹ் என்ன சொல்றான் விளக்கம். இப்ப சமீபத்துல ஒரு பெரிய புரளி, என்ன புரளி, 9வது ஜுசுல 11வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல இங்கெல்லாம் வரலையா அந்த புரளி, கேள்விப்படலையா? ஆ வந்திருக்கும், இந்த புரளி இங்கேயும் வந்திருக்கும். ஏன்னா 9வது அத்தியாயத்துல 11வது வசனத்துல 9வது ஜுசுல 11வது அத்தியாயத்துல 110வது வசனத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு ஏதோ கட்டடத்தை இடிச்சத பத்தி சொல்றானா, கட்டடம் இடிக்கப்பட்டத பத்தி சொல்றானா. வசனத்தை பாத்தீங்களா, 9வது அத்தியாயம், அதாவது செப்டம்பர் மாசம் 9வது மாசம், 14வது ஜுசு 11ஆம் தேதி, 110வது அத்தியாயம், 110க்கு மாறி கட்டடம், கட்டடம் இடிக்கப்படுது அல்லாஹ் சொல்றான் பாத்தீங்களா ஹஸரத், சுப்ஹானல்லாஹ். புரியலங்கிறதுனால விட்டுறோமா சவுதியில இருந்து ஒரு விசா வருது கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்க அனுப்புறாங்க, நம்ம கைக்கு வருது, ஒண்ணுமே புரியல. ஏதா புரியுதா, ஏதா புரியுதுங்களா? குப்பிலத்துக்கு போட்டுறமா, குப்பிலத்துக்கு போட்டுறமா? அதுக்கு பின்னாடி மாசம் 50,000 சம்பளம் ஒழிஞ்சிட்டு இருக்குது. உடனே என்ன பண்ணுவோம் ஓடி போய் அஜத்தை கேட்கிறேன் அஜத் இந்த அரபில் என்ன எழுதி பாருங்க அஜத் அஜத்து பாப்பாரு அட கோழிக்கு இருக்கிற மாதிரி கிரிக்கிறது ஒண்ணுமே புரியாதுங்க உடனே என்ன பண்ணாரு ஏதாவது ப்ரொஃபஸர் பண்ண அரபி ப்ரொஃபஸர் அவர் ஓடி போய் பாப்பாரு அடையது என்ன ஒண்ணும் புரியலங்க உடனே டிராவல் ஏஜென்சி போறாரு இங்க இருந்து எங்க போச்சு போவாரு ஏன் அதுக்கு பின்னாடி 50,000 மறைஞ்சிருக்குது புரியாத அந்த தாளுக்கு பின்னால 50,000 மறைஞ்சிருக்குது ஆனால் புரியாத குர பத்தி நம்ம கவலைப்படுறதில்ல. ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, எதிரிகள் செய்யக்கூடிய பிரச்சாரத்தை நம்ம முறியடிக்கணும் சொன்னா நாம முதல்ல குரானை விளங்கணும். குரான் அல்லாஹ் என்ன சொன்னா நமக்கு என்ன சந்தேகம் வந்துருச்சுன்னா, தமிழர் பழமொழி சொல்லுவாங்க, உண்மை செருப்பு மாத்திரத்துக்குள்ளேயே பொய் என்ன பண்ணுமா, கேள்விப்படுது இல்லையா, ஊரை சுற்றி வந்துருமா. அப்ப அந்த மாதிரி இந்த பொய் கோயபல்ஸ் கொள்கை சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, கோயபல்ஸ் கொள்கை கோயபல்ஸ் தியோரின்னு சொன்னா, ஒரு பொய்யை திரும்ப திரும்ப திரும்ப சொன்னால் அது என்னவாயிடும், என்னவாயிடுங்க, உண்மையாயிடும். இது மனித இயல்பு. ஒருத்த நல்ல திரகாத்திரம் வந்துட்டு இருப்பான், அவனை பார்த்து ஹெல்லி நல்லதானே தூங்கினேன், கொஞ்சம் முன்னாடி இன்னும் தருவான், என்னப்பா ஆள் ஒன்றும் டல்லா இருக்க உடம்பு சரியா, ஹெல்லி நல்லதானே இருக்கிறேன், இன்னொருத்த பாப்பான், என்ன ஆள் இன்னும் ஆஸ்பத்திரியில நினைச்சு வர மாதிரி இருக்கிற, இல்ல பெட்ல இல்ல இருந்தியா, அவளதான் முடிஞ்சு போச்சு, அடுத்த நிமிஷம் ஆஸ்பத்திரி படுத்துவான். இப்படி பொய்ய திரும்ப திரும்ப அவன் நல்ல திராத்திரமா இருக்கான், ஆனா சொன்ன என்ன சொன்ன சகோதரர்களே, அவன் போய் கடைசி நோயாளியா மாறி போயிடுவான். அப்ப அந்த மாதிரி இந்த கோயபல்ஸ் கொள்கையை தான் இன்னைக்கு வந்து இஸ்லாமிய எதிரிகள், இஸ்லாமிய எதிரி மீடியாக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க. பொய்யை திரும்ப திரும்ப சொன்னா அது உண்மையாடுகிற அடிப்படையில இஸ்லாம் தீவிரவாத பரப்புது, குரான் வன்முறை தூண்டுது, வன்முறை தூண்டுது. இப்படி பண்ணக்கூடிய பிரச்சாரம் என்ன ஆயிடுச்சுடா, ஒரு கட்டத்துல நாம அது பலியாயிட்டோம். ஓ, ஒரு சமயம் நமக்கு தெரியாமே குரான் அப்படிதான் போதிக்கு போல தெரியுது, நமக்கு தெரியாமையே குரான் அப்படிதான் போதிக்கு, அந்த அஜித் மேல நம்மளா சொல்றது இல்ல, அஜித் மேல நம்மளா சொல்ல மறைச்சு வச்சிருக்காங்க, நமக்கு தெரியாம ஒரு கால் போதிக்கு போல தெரியுது குரான் வன்முறையே. இல்லை இவ்வளவு பேர் சொல்லுவாங்களா, ஒத்த ரெண்டு பேர் சொன்னா பரவாயில்ல, இவ்வளவு பேர் சொல்லுவானா, அப்ப அதனால இவ்வளவு போதிக்கு போல தெரியுது. இது எதனால ஏற்பட்டுச்சு? நாம அந்த குரானோட தொடர்பு இல்லாதனால சகோதரர்களே. ஆனா குரானை ஓதுங்க, அதிகம் அதிகமா ஓதுங்க, அதை நல்லா படிங்க, தர்ஜுமாக்களை பாருங்க, விளங்காத இடத்துல உலமாக்களை கேட்டு விளங்கிக்கங்க. வல்ல ரஹ்மான் அந்த பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. உலகத்துல இஸ்லாத்திற்கு எதிராக செய்யப்படக்கூடிய சூழ்ச்சிகளையும் வன்முறை பிரச்சாரங்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தவிடுபடியாக்குவானாக, அதற்கு நம்மளை காரணமாக்குவானாக. அந்த வன்முறை பிரச்சாரங்களை தவிடுபடியாக்குவதற்கு நம்மை காரணமாக அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக் கொள்வானாக. பாஹிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.